లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహ తస్తదితరాణి త్రిణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతో శ్యదేక సింధో రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్ సకల శక్తిధరస్వదాంనా అన్యాస్త చరణ శ్రవణత్వకారీన్ ప్రాణాన్ నమో భగవతో పురుషాయ తస్మై. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కరః. కర్పా రామ విరాణి ఎల్లాల్ మట్రుం కర్పరో పుర్పా முதலா புல்லரும் பாரி ஒன்றின்றயே. நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே. சர்வேபியா நமஸ்கார. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாமோ ஆறாவது சூர்ணிக்க பார்க்கலாம். தினகர குல கமல திவாகரா, ரொம்ப அழகான ஒரு உபமானத்தோடு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கைய சாதிச்சிருக்கார். தினகர குல கமல திவாகரா, எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சூரிய குலத்திலே வந்து அவதரித்திருக்கிறான். சூரிய குலமாக இருக்கக்கூடிய அந்த கமலம், அந்த பத்மத்துக்கு திவாகரனாக இருக்கக்கூடியவன் சாக்ஷாத் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்றார். இது ஒரு அழகான ஒரு உபமா அலங்காரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு குணங்களாக சொல்லும்பொழுது ஆசிரித்த வாத்சல்யம் அப்படின்ற ஒரு குணத்தை போன பாசுரத்தினால, போன சூர்ணிக்கையினால நாம சுவாமி தேசிகன் சாதிக்கிறதாக நாம் பார்த்தோம். இந்த சூர்ணிக்கையில் ஒரு அற்புதமான ஒரு குணமானது சொல்லப்படுறது. சர்வ ரக்ஷகத்துவமானது காட்டப்படுறது இந்த இடத்துல. சர்வ ரக்ஷகத்துவம் அவனிடத்துல இருக்கு அப்படின்றது உபனிஷத் சித்தாந்தம். அகில ஜன ரக்ஷகஸ்யாபி விசேஷதா ஸ்வாசிருத ஜன ரக்ஷகஸ்ய பரம காருணிகஸ்ய பகவத புருஷோத்தமஸ்ய அவதார வைபவம் அப்படின்னு பிரிவால் வியாக்கியானமே பண்றா இப்ப இந்த சூர்ணிக்கைக்கு. சர்வரக்ஷகத்துவம் சர்வலோக சரண்யனா இருக்கக்கூடியதுனால, அபயம் சர்வபூதேபியா அப்படின்னு சொன்னபடினால அவன் இடத்துல இருக்கு. விசேஷத்தா ஸ்வாசிருத்த ரக்ஷகள், ரக்ஷகால் தன்னை ஆசிரித்தவர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவளை விசேஷமாக ரட்சிக்கிறான், பரம காருண்யத்தோட ரட்சிக்கிறான் அப்படின்றது இந்த சூர்ணிக்கையினால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தினகர குல கமல திவாகரா, தினகரஸ்ய சூரிய குல சூரிய வம்சஸ்யன்னு அர்த்தம். தினகரன் அப்படின்னா கரோதீதி கரஹா, தினம் கரோதீதி தினகரஹா, ஒரு நாளை வழிநடத்தி செல்லக்கூடியவன் சூரியன். அதனால அவனுக்கு தினகரன் அப்படின்னு பேர். அந்த சூரியனுடைய குலத்துல தோன்றியவன் சாட்சாத் அன்வயகா அப்படின்னா சம்பந்தகான்னு அர்த்தம். சந்ததிர் கோத்ர ஜனன குலான் அபிஜனான்வய வம்சோ அன்வாய சந்தான இத்தி அமரஹா அப்படின்னு பெரியவாள் எடுத்திருக்கான். அன்வயகா அப்படின்னா வம்சம்னு அர்த்தம். அந்த சூரிய வம்சத்திலே தோன்றியவன் சாட்சாத் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன். தினகர குல கமல திவாகரா. இந்த லோகத்தில் பார்த்தால் சூரியன் தோன்றினால் தாமரைப்பூ மலரும், செங்கழ்நீர் ஆம்பல்வாய் கூம்பினகான் அப்படின்றா நாச்சியாரே உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு சொல்ற பாசுரத்துல ரொம்ப அழகாகவே பொழுது விடிந்ததற்கான ஒரு அடையாளத்தை காட்டுறான். அதே மாதிரி இங்கும் பொழுது விடிந்தது எப்போ அப்படின்னா அந்த சூரிய குலத்துல ராமன் தோன்றின உடனே என்றார் சுவாமி தேசிகன். இப்போ சூரியன் மலர்ந்தால் தாமரை, சூரியன் உதித்தால் தாமரை மலர்றது, இது லோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்க ஒரு தாமரை மலர்ந்தபடினாலே அந்த அந்த தாமரை அந்த குலத்துக்கு அந்த குலமாகிற தாமரை அந்த தாமரைன்ற குலம் மலர்றதுக்கு இவன் சூரியனா இருக்கான். லோகத்துல சூரியன் எப்படி தாமரைய மலர செய்கிறானோ அது மாதிரி தாமரைன்ற அந்த குலத்தை மலர செய்தவன், பத்மம் போன்ற இருக்கக்கூடிய அந்த குலத்தை மலர செய்யக்கூடிய சூரியனாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் சாக்ஷா சக்கரவர்த்தி திருமகன் இந்த குலத்தில் அவதரித்தபடியினாலே அந்த பத்மம் நன்றாக மலர்ந்தது அப்படின்றார். கமலம் பத்மம் தஸ்ய தினகரஸ்ய ஆதித்யஸ்ய அப்படின்றார் வியாக்கியானத்தில். அப்போ எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இந்த குலத்துல அவதரித்தபடினால ஜகத்தையெல்லாம் சம்ரட்சிக்க கூடியவன் இந்த குலத்தை சம்ரட்சிக்கிறதுக்காகவே ஏற்பட்டிருக்கான். அது நமக்கு தெரியறது ஏன்னா காளிதாசன் சொல்றானே எங்கேந்து வந்திருக்கு இந்த குலம்னு சொல்லிட்டு, வைவ ஸ்வதோ மனுர் நாம மானனியோ மணிஷினாம் ஆசீன் மகீக்ஷிதாம் ஆத்யா பிரணவ சந்தசாம் இவ. எப்படி வேதத்துக்கு பிரணவம் முதலோ அது மாதிரி இந்த குலத்துக்கு வைவஸ்வத மனுஹு அப்படின்றவர் முதன்மையாக தோன்றியிருக்கார். அப்படி எத்தனையோ பேர் முதன்மையாக தோன்றி இருந்தாலும் கூட ராமன் எப்போ இந்த குலத்தில் அவதரித்தானோ அப்பொழுதுதான் இந்த குலமாகிற தாமரை மலர ஆரம்பித்தது அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். எங்கேந்து வருது சூரிய குலம் பாருங்க. சூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயாமதிகினா மகாகவி. அப்ப சூரிய குலம் எங்க இருக்கு? சூரிய குலம் எப்படி பாருங்க, பிரம்மா சத்ருமுக பிரம்மா முதல்ல, அப்புறம் மரீச்சி, அப்புறம் கஷ்யபர், அப்புறம் விவஸ்வான், அப்புறம் மனு, அப்புறம் இக்ஷ்வாக்கு, அப்புறம் திலீபன், அப்புறம் ரகு, அதன் பிறகு அஜன், அதன் பிறகு தசரதன், அதன் பிறகு சக்கரவர்த்தி திருமகனான ராமன். அப்ப அதுக்கு முன்னாடி பத்து பேர் அவதரித்திருக்கா, பத்து பேர் பிறந்திருக்கா. அப்பெல்லாம் பேர் வாங்காத இந்த தாமரைன்ற அதிகமாக மலராத இந்த குலமானது சூரியனுக்கு ஒத்தாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் இந்த குலத்தில் அவதரித்த உடனே இந்த குலமானது எவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்ததா இருக்கு. இக்ஷ்வாக்கு குல ஜாத்தானாம் வீரானாம் சத்தியவாதினாம் அப்படின்னு சொன்னா பாகவதத்துல ராமாயண கட்டத்துல பாகவதத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றான் இந்த விஷயத்தெல்லாம். ரக்ஷிதா ஜீவலோகசிய தர்மசிய பரிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வசிய தர்மசிய ஸ்வஜனசிய ரக்ஷிதானா. அப்படி சுவஸ்ய தர்மம் என்னது? சர்வலோக சரண்யத்துவம், சரண்யனா இருக்கிறது. அவன் தன்னுடைய ஜனங்களையும் காப்பாற்றினான். இங்க திவாகரத்துவம் அப்படின்றது பெருமாளுக்கு எங்க பொருந்தும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வியாக்கியானம் பண்றா பெரியவா இந்த இடத்தெல்லாம். ஆழ்வார் சொல்றாரு, குலசேகர பெருமாளே சொன்னதானது, அங்க நடும் மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணி நகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி, வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி வின் முழுதும் உயக் கொண்ட வீரன் தன்னை. வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றினர் ஆழ்வாரே பத்தாம் பத்திர சொல்லும்பொழுது, பத்தாம் திருமொழி ஜோதிஷாம் ஜோதிகின்னு சொன்ன சாஸ்திரத்துல, அவர்களே ஜோதிஷ்மயமா இருக்கக்கூடியவர் தான், பெருமை வாய்ந்தவர்கள் தான். பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு தசரதன் பர்யந்தம் அவர்களுக்கே பெருமை சேர்ப்பதற்காக ராமன் அந்த குலத்திலே அவதரித்தான் சுவாமி தேசிகன் சொல்றாருங்க. வராக புராணத்துல வருது ஒரு ஸ்லோகம், ஆஸ்போடயந்தி பிதரஹ பிரநிருத்யந்தி பிதாமஹாஹ வைஷ்ணவோ நக்குலே ஜாதஹ சனசந்தாரயிஷ்யந்தி. விஷ்ணு சம்பந்தம் பெற்றவர்களுடைய குலத்துல இவன் ஜனித்த மாத்திரத்தினாலேயே பித்ருக்கள்லாம் சந்துஷ்டர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப நம்ம மாத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான், நாமெல்லாம் பிரபன்னர்களா இருக்கோம், விஷ்ணு சம்பந்தம் பெற்றவர்களாக நாம் இருக்கோம். நம் குலத்துல ஒரு குழந்தை பிறந்தான்னா நம்முடைய சந்ததியில பிரபன்னர்களுடைய சந்ததியில வைஷ்ணவ குலத்துல அவனும் வந்து பிறந்தபடியினால நாமெல்லாம் சந்தோஷத்தை அடையறோம், நம்முடைய குல பெருமைகளை அவன் கட்டி காப்பான் அப்படின்னு நினைச்சுண்டு, எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான், அவன் என் குலம் பெருமையெல்லாம் கட்டி காப்பாத்துவான் நாமெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறோம் இல்லையா. அடியேன் குழந்தை இருக்கான், அடியேன் அப்படி நினைச்சுட்டு இருக்கேன், அடியேன் தோப்பனார், அடியேன் 5 வயசு குழந்தைய பார்த்து அடியேன் தோப்பனார் நினைக்கிறார். தோப்பனாருக்கு அப்பா இல்ல, அப்பா இருந்தாருன்னா அவரும் அதுதான் நினைப்பார் கொல்பேரனை பார்த்து. இப்ப வைஷ்ணவோ ந குலே ஜாதா, நம்முடைய குலத்திலே வந்து அவதரித்திருக்கான். அப்போ ஒரு குழந்தை பிறந்ததிலேயே வைஷ்ணவானாம் குலே ஜாத்தகான்னு அவனை நம்ம கொண்டாடுறோமே, சாட்சாத் அந்த பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு தசரதன் பர்யந்தம் இருக்கக்கூடிய வைஷ்ணவ குலத்துல விஷ்ணுவே வந்து பிறந்திருக்காரு இல்லையா. சைத்திரே நவமிக்கே தித்தவுனு விஷ்ணுவே வந்து பிறந்திருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த குலத்தினுடைய பெருமை இருக்கும்? அதனாலதான சுவாமி தேசிகன் இந்த இந்த சூர்ணிக்கையில சொல்லும்பொழுது தினகர குல கமல திவாகரா அப்படி சொன்னார். இந்த உபமானம் இருக்க, இது ஒரு அலங்காரம், சாகித்ய சாஸ்திரம் வாசித்தவா ரொம்ப நன்னா கொண்டாடுவா. இது இதுக்கு பரம்பரித்த ரூபகம்னு பேரு. இந்த வம்சத்தை தாமரை அப்படின்னு உருவகப்படுத்தினா இந்த தாமரை மலர்றதுக்கு பெருமை பெற்றவர் யாரு அப்படின்னா, சாட்சாத் சூரியனை போல ஒத்த திருமேனியோடு இருக்கக்கூடிய, ஒத்த தேஜஸோடு இருக்கக்கூடிய, ஒத்த பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய இல்லையா, ஒத்த பிரபாவத்தோடு இருக்கக்கூடிய, ஒத்த பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய, ஒத்த குணங்களோடு இருக்கக்கூடிய மனிதனாக பிறந்திருந்தாலும் சூரிய குலத்துக்கே வெங்கதிரோன் குலத்துக்கு ஒரு விளக்காய் தோன்றினார்லே ஆழ்வார், அது போல சூரிய மனிதனாக பிறந்திருந்தாலும் இப்ப ஏற்பட்ட தேஜஸ் எல்லாம் அவனுக்கு இருக்கு, இதனால அந்த வம்சமானது, இவனாலே அந்த வம்சமானது பெருமை பெறுகிறது அப்படின்னா, இதுக்கு ரூபக அலங்காரத்துல பரம்பரித்த ரூபகம்னு பேர். வியாக்கியானம் சொல்லும்போது தத் பரம்பரித்தம் இது லட்சணாத் அப்படின்னு முடிச்சார் வியாக்கியானத்தை. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சமர்த்திக்கிறார் இந்த இந்த சூர்மிக்கிய பெரியவாள் சாகித்ய சாகித்ய பரமா. நனுபாஸ்வத் குலமிதி கதங்காரம் சமுஜ்யதே ததாதித்வா ததேத்யத்ர அவ்யக்தாதித்வம் விருத்யதே. நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இது பரம்பரித்த லட்சணம் அப்படின்னு சாதிக்கிறான். ராமனாலே அந்த குலத்துக்கு பெருமை வருகிறது. ஒரு சூரியனை போல இருப்பவனாலே, சூரியனுக்கு ஒத்த தேஜஸ் உடையவனாலே சூரிய குலத்துக்கே ஒரு பெருமை சேர்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கக்கூடிய இந்த விஷயத்தை எடுத்துட்டு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றான். இதோட இந்த சூர்ணிக்கையோட உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போ, நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.